ശ്രീമാധവാൻവേസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം. അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. സെൻട്രൽ ശ്ലോകത്തിലെ ഭാഗവതാളുക്കു ഒരു ദോഷം സംഭവിക്കുമാനാൽ അത് പോവത് ഭാഗവത സംബന്ധത്തിനാലേതാണ്. എന്ത ഭാഗവതരിടത്തിലേ നാം ഉച്ചാരം പെടുറോമോ അന്ത ഭാഗവതരിടത്താണ് നാം ക്ഷമയ കോരിനാലി അന്ത ഭാഗവത ഉച്ചാരം ഒരു കാലും നമ്മെ വിട്ടു നീങ്കാതെ അപ്പത് ரொம்ப സ്പഷ്ടമാ സ്വാമി ദേശീയം சொன்னார். அதற்கு மேலே இந்த பிரபாவதத்தில 51வது ஸ்லோகத்தில் யயைவ நித்யம் மணிபாதரக்ஷே ராஜன்வதி சிருஷ்டிரியம் பிரஜானாம் ஸ்ரீராஜ்யதோஷ பிரசமாய நூனம் നിർദ്ദിശ്യസേനാഥ വിശേഷണേന. മണിപാദരക്ഷേ ഏ നവരത്നങ്ങൾ ഇഴയ്ക്കപ്പെട്ട പാതുവയേ, ഈയം ഇന്ത് പ്രജാനാം ജനങ്ങളുടെ സൃഷ്ടി படைக்கப்பட்டதானது, அதாவது இந்த லோகமானது, துவயைவ உன்னாலேதான், துவயேவ துவயைவ அது உன்னாலேதான், ராஜன்வதி ஒரு நல்ல அரசனை கொண்டதாக விளங்குகிறது. ஸ்ரீராஜ்ய தோஷ இப்போ ஒரு பெண் அரசாண்டால் அது தர்மசாஸ்திரப்படி குற்றம்னு சொல்றா. பிரசமாய அந்த தோஷத்தை போக்குவதற்காக நாத விசேஷனேன, அந்த உன்னுடைய நாயகனான அந்த எம்பெருமானுடைய விசேஷத்துடன் கூட அவனை அவனுடைய அடையாளத்தையும் கூட நாம் வைத்துக் கொண்டு நிர்திசே நீ எல்லாராலும் சொல்லப்படுகிறாய். நூனம் இது நிச்சயம் என்ற இப்போ பாதுகைகள் ராமன் அந்த அயோத்தியா ராஜ்யத்தை ஆண்டதை விட 13 வருஷம் 10.5 மாசம் இந்த பாதுக அரசாண்டது, அது ரொம்ப சிரேஷ்டமாயிருந்தது. ராமராஜ்யத்திலேயாவது ஏதோ ஒன்று இரண்டு குறைகள் இருந்தன, ஆனால் பாதுகா ராஜ்யத்தில அப்படி எந்த விதமான குறையும் இல்லை. அதனால இந்த லோகத்தை அரசாளுகிற விஷயத்திலே எம்பெருமான் ஸ்ரீ ராமனை காட்டிலும் நீ மிகவும் சாமர்த்தியம் உள்ளவள் என்பதை நிரூபித்திருக்கிறாய். அப்படி இருந்தாலும் ஒன்ன பெருமாள் பாதுகேன்னோ ஸ்ரீ ரங்கநாத பாதுகேன்னோ நாத பாதுகேன்னோ இல்ல ராம பாதுகேன்னு இப்படி பலபடியா எல்லாரும் சொல்றாளே, ஏன்னா அது ஸ்திரீ ராஜ்யம் ஆழ்வதை தர்மசாஸ்திரம் நிஷேதிச்சிருக்கு, அது கூடாதுன்றது. அதுல ஒரு 4 விதங்கள் சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரங்கள்ல. அநாயகம் என்பது முதல், பகுநாயகம் என்பது இரண்டாவது, சிசுநாயகம் என்பது மூன்றாவது, ஸ்திரீ நாயகம் என்பது 4வது. இந்த அநாயகம் அப்படின்னா ரொம்ப கொடுங்கோல் அரசனா இருக்கான் பாருங்க, துஷ்டனான ராஜா, அந்த மாதிரி இருக்கிறது அநாயகம். பகுநாயகம்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அரசர்களாக ஒரே ராஜ்யத்திலே இருப்பது, அது என்னைக்கும் சரியில்லை. அதனாலே பகுநாயகமும் தோஷமுடையது. சிசுநாயகம், இப்போ ஒரு குழந்தையை கொண்டு ராஜாவா ஆக்கினா அது தோஷமுடையது அப்படின்னு சொல்றது. ஸ்திரீ நாயகம், அதே மாதிரி ஒரு பொம்மை நாட்டி அரசாண்டாள்னா அது குற்றமுடைய அரசு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நீ ஸ்ரீ ரங்கநாதனுடைய பத்னி தானே, அப்போ நீ 10.5 மாதம் அயோத்தியை ஆண்டது என்பது ஸ்ரீநாயகம் என்பது தானே, இதெல்லாம் கெடுதல்னு தானே சாஸ்திரம் சொல்றது. அப்படி உனக்கும் ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது, உன் ராஜ்யத்துக்கும் ஒரு தோஷம் சேரப்படாது, அதுக்காக நீ என்ன பண்ணினுட்ட பெருமாள் நாயகனான பெருமாள் பேரை உனக்கு முன்னால சொல்லி அதனுடைய பாதுகேன்னு சொல்லிட்ட. இப்போ தற்காலத்திலேயும் கூட ஒரு ஏதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் எழுதுவோம் வச்சுக்கோ, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கோ இல்லை இதுவோ எதை பண்ணாலும் சரி, ஒரு லீகலா டாக்குமெண்ட்ஸ் எழுதும் போது அதுல என்ன பண்றா, கல்யாணம் ஆகலைன்னா இன்னாருடைய மகள்னு எழுதுறா, கல்யாணம் ஆயிருந்ததுன்னா இன்னாருடைய பாரியைன்னு எழுதுறா. இது இன்ற அளவும் தொடர்ந்துதான் இருக்கு. அப்போ இந்த தர்மசாஸ்திரத்தை நாம அது தர்மசாஸ்திரம்னு தெரியாதையே அந்த ஸ்திரீக்கு ஒரு ஐடென்டிபிகேஷனா கல்யாணம் ஆகிற பரியந்தம் இன்னாருடைய பொண்ணுன்னும், கல்யாணம் ஆன பிற்பாடு இன்னாருடைய மனைவின்னும் சொல்றது இன்றளவும் நம் பாரதேசத்திலே வழக்கம் தானே. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நாம பார்க்கும்போது ராமராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யம் வசதியா இருந்ததுன்னு எல்லாராலும் பறக்க பேசப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒன்ன ரங்கநாத பாதுகேன்னு தானே நாங்கள்லாம் சொல்றோம், அப்படித்தானே நாங்க நிச்சயம் பண்றோம் அப்படின்னு ரொம்ப சுவைபட இந்த 51வது ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார். திருப்பாதுமை மாலையிலே கேசவேந்தா சுவாமியும் நிறையும் மணிதா நிலை நின்றில் செறிவையகனல் இறைமாநிலை கண்ணுருமெய்து பெண்ணரசில் குறைவு என்ற உன் பெயர் நாதனோடு ஓதினரோ. இது கண்கூடாக நாம் பார்க்கின்ற மிகுந்த உண்மையினர் கண்ணுருமை இது. பெண்ணரசில் குறைவு என்ற உன் பெயர், அதாவது ஸ்ரீராஜ்யமான அது தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தம்ங்கிறதுனாலே உன் பாதுகையான உன்னுடைய பெயரை நாதனோடு ஓதினரோ உன்னுடைய நாயகனான ரங்கநாதனோட சேர்த்து ரங்கநாத பாதுக இல்ல ராமனோட சேர்த்து ஸ்ரீராம பாதுகேன்னு எல்லாரும் சொல்றாளோ அப்படின்னு அதி அற்புதமா அங்கே அந்த தமிழ்ல பாசுரத்தை இயற்றியிருக்கிறார் கேசவாச்சார் சுவாமி சொல்லிட்டு. இந்த 51வது ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தத்தை வச்சு கொள்ள வேண்டியது கவிதா அர்கிய சிம்ஹாய கல்யாணம் சாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.